அன்பே அன்பே அன்பே அன்பே என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிர் ஓடி போனதோ உன்னோடு. அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாத அன்பே. நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே.